அருண், வணக்கம். ராஜதுரை. இந்த தென்னையை பற்றி கேட்டிருந்தீங்க, இதில் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கும் வந்து 32 அடி இடைவெளியும் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் ஒரு தென்னையும் இன்னொரு தென்னையும் வளர்ந்து வரும்போது இடிக்காமல் இருக்கும். அதுக்கு ஏற்ற ஒரு ஆரோக்கியமான இடைவெளி கிடைக்கும். அந்த இடைவெளி தான் வந்து அதோடய விளைச்சலை வந்து தரமான ஒரு விளைச்சலை வந்து தீர்மானிக்கும். அதை வந்து கருத்தில் வச்சு நீங்கள் வந்து இடைவெளியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏதாவது நம்ம வந்து நிறையா பண்ணைகளுக்கெலாம் போகிறோம், பண்ணை பார்வையிடல், பண்ணையோட வடிவமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து மாதம் மாதம் இப்படி ஒரு 4-5 கூட்டங்கள் அது மாதிரி நம்ம போய் பார்த்து நம்ம வந்து வடிவமைப்புலாம் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அது போக வந்து சத்தியமங்கலத்தில் சின்னசாமி ஐயா இருக்காங்க, அவங்களோட பண்ணையை வந்து தென்னை வச்சுருக்குறோம் அங்கேயுமே. ஸோ அதையுமே நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது புரியும். வளர்ந்த தென்னைகளை கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். பொள்ளாச்சி சக்தி பிரகாஷ் அவருடைய பண்ணையை நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி சில பண்ணைகள் பொள்ளாச்சியில் ஒரு 5-6 பண்ணைகள் வடிவமைச்சிருக்கிறோம். ஸோ அந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே நீங்கள் எப்படி வடிவமைக்கணும், தென்னை எப்படி வடிவமைக்கணும், பிற்காலத்தில் வளர்ந்ததுக்கப்புறம் அது எந்த வகையில் வரும், அதை எப்படி வடிவமைச்சா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே வந்தால் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி நேரில் வாங்க, வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை இன்னும் எளிமையாக நீங்கள் வந்து செஞ்சிடலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.